వేదాంతరామానుజేతి కృపయారంగిణిన్యస్తభారం తత్సంప్రాప్తాగమాం తద్విదే మనుగణం శిష్టతా పూర్ణమగ్ర్యం శ్రేష్ఠ శ్రీరంగరామానుజముని కరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దేశికం సంశయామే వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపత్వబోధం తత్పాదయుగ్మ సరసీరుగ భృంగరాజం త్రయ్యంతయుగ్మకృతభూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణముని శరణం ప్రపద్యే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది చేత్యాశ్రిత సంత్రాసద్ధ్వాంత విద్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమవ్యోమ భాస్కర బుద్ధిర్బలం యశోధైర్యం నిర్భయత్వమరోగత అజాడ్యం వాక్పటుత్వం చ హనుమత్స్మరణాద్భవేత్. அதாவது நாம் இந்த சுந்தர சுபாஷிதம் அப்படின்ற விஷயத்துல சுந்தர காண்டத்தில் சுபாஷிதங்கள், அதாவது சுந்தர காண்டத்தில் இருக்கக்கூடிய நன்மொழிகளை பார்த்துட்டு வரும். அதுல நேத்திக்கு முதல் நன்மொழியா பர்த்தானாம பரம் நாரியாக பூஷணம் பூஷணாதபி, அதாவது கணவனே மனைவிக்கு பெரிய அணிகலன் அப்படின்னு சொன்னோம். அத உலகத்துல உள்ளவர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக பகவான் எப்படி நமக்கெல்லாம் பதி, நமக்கெல்லாம் அதாவது பாகவதத்துல சொல்லும் பொழுது பெருமாள் எப்படி இருக்கான்னா எல்லா வகையான பதியாகவும் இருக்கான், தராம்பதிர் யஜ்ஞபதி பிரஜாபதி அப்படின்னு எல்லா வகையாகவும் பதியாக இருக்கான், பத்தினா தலைவன். அதே மாதிரி நாமெல்லாம் ஸ்திரீ பிராயர்கள், நமக்கெல்லாம் எப்படி பகவான் தலைவனா இருக்கான்றத அந்த சர்க்கத்தினோட விஷயமா ஹனுமார் சீதையை கண்டவுடனே இந்த விஷயத்தை விஞ்ஞாபனம் பண்ண விதத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா அதை வந்து மார்கழி திங்கள்ன்ற பாசுரத்தோட சேர்த்து பார்த்தோம். இன்னைக்கு இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள், அதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நன்மொழிய பார்க்கணும். அதாவது யதாகி விபரீதாதே புத்திர் ஆச்சார வர்ஜிதா அப்படின்றது இன்னைக்கு பழமொழி. அதாவது இந்த ஆச்சார வர்ஜிதமான புத்தி பயனற்றதா ஆயிடும் அப்படின்னு இந்த பழமொழி. இந்த பழமொழி எங்க வர்றது அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். 21வது சர்க்கம் சுந்தரகாண்டத்துல அதுல 9வது ஸ்லோகத்துல இந்த விஷயம் வருது. அதாவது இது எப்படிப்பட்ட ஆச்சார வர்ஜம் அப்படி, ஆச்சார வர்ஜம்னா என்ன அர்த்தம்னா பண்பாடற்ற அறிவு விபரீதத்தை விளைவிக்கும், அதான் இதற்கு அர்த்தம். அதாவது புத்திஹி ஆச்சார வர்ஜிதா, அதாவது பண்பாடற்று இருந்தா அந்த பண்பாடற்று இருக்கக்கூடிய புத்தியானது நமக்கு பெரிய அனர்த்தத்தை கொண்டு வரும் அப்படின்றது. சரி சுவாமி, இந்த விஷயம் எங்க சொல்லப்படுறது அப்படின்னா ராவணன் சீதைய பத்திய நினைவினால வந்து சீதைய அசோகவனத்துல பார்த்து தவறான பல வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி சீதை கிட்ட பேசினான். சீதை அதற்கு மறுமொழி பேசுறா. அந்த மறுமொழியானது 21வது சர்க்கம். அதாவது ரொம்ப நேரம் பேசாத இருந்துட்டா, இப்ப நம்ம எல்லாம் ஒரு சபைக்கு போறோம், நம்ம பல இடங்கள்லாம் பாக்குறோம், அந்த இடங்கள் எல்லாம் எப்படி இருக்கோம்னா நம்ம பேசாத உட்கார்ந்தா நமக்கும் அதுல ஏதோ கன்சிடரேஷன் இருக்கு, நமக்கும் ஏதோ ஒரு லெசன் இருக்குன்னு நினைச்சுருவா. அதனால நமக்கு அதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா அதை நாம அவர்களுக்கு நிவேதனம் பண்ணணும், அதாவது அவர்கள் திறத்தல சொல்லணும். அத சொல்ற மாதிரி சீதை பேசாத இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடைய சீதையனுடைய வாக்கு இங்க சொல்லப்படுறது. இப்ப நாம பார்த்து வர இந்த சுந்தரகாண்டத்தையும் திருப்பாவையும் ஏன் சேர்த்து சேர்த்து பாக்குறோம்னா, எம்பெருமானுக்கு பட்ட மகிழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லப்படுறவா இந்த ஸ்ரீபூமி நிலையோட இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான். அதுல ஸ்ரீதேவி தாயார் சீதையினுடைய அவதாரம், பூமி தேவி தாயார் கோதா பிராட்டி அந்த அவதாரமா வந்தவள். அதனால ஸ்ரீதேவி என்ன விஷயத்த ராமாயணத்துல சொன்னாலோ அதையேதான் பூமாதேவியான கோதாதேவியா அவதரிச்ச ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையினையும் சொன்னா அப்படின்றது. அதாவது கோதா நாச்சியார் வந்து வராக அவதாரத்துல பெருமாள்கிட்ட கேட்டதையும் ஸ்மரிச்சு சொன்னா, அது மாத்திரம் இல்லே இந்த மாதிரி ராமாயணங்கள் இதிகாசங்கள்னு பல பல வேதாந்த விஷயங்கள்லாமும், அதாவது இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பல முறை சொன்னா மாத்திரம்தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு மனசுல படும்ன்றதுக்காக தயார்னால பல பிரகாரமா சொல்லப்படுறது. பல மொழிகள்ல பல விஷயங்களாக ஒரே விஷயத்தையே பல முறை சொல்றதுக்கு காரணமே இதுதான். அதாவது திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தா அது ஒரு காலத்துல நடந்துடும் அப்படின்றதுனால. இப்ப இந்த இடத்துல என்ன பண்றா தாயார் அப்படின்னா, திருணமந்திரத்தை கிருத்வா பிரத்திவாச்ச சுசிஸ்மிதா நிவர்த்தே மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா அப்படின்ற. அதாவது திருணமந்திரத்தை கிருத்வா, புல்லால் உணர்த்திய பொருள் அப்படின்னு சொல்லுவான். தாயார் என்ன பண்ணாலும் ஒரு புல்லை கிள்ளி போட்டு ராவணன் முன்னாடி பேச ஆரம்பித்தான். இதிலேயே பல விஷயங்கள் ஒழிஞ்சின்னு இருக்கு. வையத்து வாழ்வீர்கள் பாசுரம் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டாள் உபதேசம் பண்ணுறான். யாரை பார்த்து உபதேசம் பண்ணுறா அப்படின்னா, இந்த லோகத்தில் உள்ளவாள் எல்லாரையும் வந்து யார் யாரெல்லாம் இந்த எம்பெருமான அடையணும்னு நோன்பு நோத்திருக்காளோ அந்த நோன்பை கடைபிடிப்பவர்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக உணர்த்திய விஷயம்தான் ஆண்டாளனுடைய திருப்பாவை. இங்கே தாயார் என்ன பண்ணுறா, ராவணன் சொல்லக்கூடியவன் ரஜோகுணம் மிகுந்தவன், அந்த ரஜோகுணம் மிகுந்தவனை பார்த்து உபதேசம் பண்ணுறான். இப்போ நம்ம மனசு கூட ரஜோகுணம் மிகுந்தது தான், அதனால் இங்கே ஆண்டாள் உபதேசம் பண்ணுறது நம்ம மனசுக்குன்னு வச்சுக்கணும். அதனால் அங்கே புல்லால் உணர்த்தினா தாயார், இங்கே சொல்லால் உணர்த்தரா ஆண்டாள். அதனால் புல்லால் உணர்த்திய பொருள் அங்கே, இங்கே சொல்லால் உணர்த்திய பொருள். சரி சுவாமி, என்ன புல்லால் உணர்த்தினார், புல்லால் உணர்த்தினார்னா என்ன உணர்த்தினா தாயார் அப்படின்னா, அதை தான் நம்ம ரெண்டுத்திலையும் சேர்த்து சேர்த்து பார்த்துட்டே வரப்போகிறோம். அதாவது வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் பெருசுகள் கேடியிரோ அப்படின்னு கேட்டான். நாம் சொல்கிறத கேளுங்கோ அப்படின்னு சொன்னான். என்ன சுவாமி, எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்கா, ஆண்டாள் சொல்றது யாரா கேட்காம இருக்காளா அப்படின்னா, எல்லாரும் கேட்டுட்டே இருக்கும்போதே திருப்பி கேளுங்கோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கவனமா கேளுங்கோ அப்படின்னு அர்த்தம். கவனத்தோட கேட்க வேண்டியது சொல்றதுக்காக கேளீரோ, என்னத்தை கேட்கணும் அப்படின்றத ஆண்டாள் சொல்றா. பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிப்பாடி, நாம் இந்த பாவை நோன்புன்ற எம்பெருமான் கண்ணனை அடையறதுக்காக ஒரு நோன்பை நோத்திருக்கோமே, அது அப்படிப்பட்ட எம்பெருமான் யாருன்னா பார்க்கடலில் துயில் கொண்ட பரமன் அப்படின்றத காண்பித்தான். இங்க சீதா பிராட்டி என்ன பண்ண, இந்த மாதிரி தன்கிட்ட தவறா பேசின ராவணனுக்கு கூட நல்ல உபதேசத்தை பண்ண. அது என்ன உபதேசம் அப்படின்னா, அவன்கிட்ட சொல்லும் பொழுது சொல்றான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, சாமான்யமா ராமன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, கிடையவே கிடையாது. ராமன் யாரு தெரியுமா, அசுரேபியஸ்ரியம் தீப்தாம் விஷ்ணு ஸ்திரிபிரி வக்ரமைஹி. ராவணா, உன்னுடைய அத்தனை ஐஸ்வர்யத்தையும் எப்படி முன்னாடி வாமனன் பெருமாளா வந்து சின்ன வடிவில் வந்து இந்த மூ உலகங்களையும் அளந்த திருவிக்கிரமனா வடிவெடுத்தானோ, உலகையெல்லாம் அளந்தானோ, அதற்போல உன்னுடைய லங்கா ராஜ்யத்துல வந்து எம்பெருமான் உன்னுடைய மொத்த ராஜ்யத்தையும் அழிக்க போறான் அப்படின்றத உணர்த்தி காண்பித்தான். அதனால பார்க்கடலில் துயில் கொன்ற பரமன், முன்னாடி தேவர்கள்லாம் பிரார்த்திக்க, இந்திரன் பிரார்த்திக்க பெருமாள் வாமனனா போனார், இப்ப அதே தேவர்கள் பிரார்த்திக்க எம்பெருமான் ராமனா வந்திருக்கார்ன்றத முதல் உபதேசமா காண்பித்தா. கேளீரோ அப்படின்னா முதல் விஷயத்த சீத ராவணனை கேட்க வச்சா என்ன அப்படின்னா, நீ நினைக்கிறவர் சாதாரணமானவர் இல்ல, பார்க்கடலுள் துயில் கொண்ட பரமன் துயில் எழுந்து இவர்கள்லாம் தேவர்களுடைய கோரிக்கையை ஏற்று பெருமாள் ராமனா அவதாரம் பண்ணியிருக்க அப்படின்றத அவனுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக வாமனாவதாரத்தை உதாரணம் காண்பித்து, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட இந்த மாதிரி தவறான பேச்சுக்களை பேசக்கூடாது அப்படின்றத அவன்கிட்ட சொல்லி காண்பிச்சா. அடுத்தது, இப்ப நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம்னு சொன்ன விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், அதாவது சிற்றின்பங்கள்ல ஆசைக்கூடாது அப்படின்றத உபதேசம் பண்ணா ஆண்டாள். அது எப்படிப்பட்ட சிற்றின்பம்ன்றத இந்த இடத்துல தாயார் சொல்றா. நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா, அதாவது நான் உன்னால காமசுகத்துக்காக ஆசைப்படுபவள் அல்லல், அதாவது நான் எப்படிப்பட்டவள்னா உன்னால வணங்கப்பட வேண்டியவள். உன் மனசை திருப்பினா நமகான் ஆகும், மன நாம, அதாவது நமகா, நான் உன்னால் வணங்கப்பட வேண்டியவளே அன்றி உன்னால ஆசைப்படுபவள் அன்று அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக. அதாவது ஆண்டாள் என்ன சாதிச்சா, நெய்யுண்ணும் பாலுண்ணோம்னா என்ன அர்த்தம், சிற்றின்பங்கள்ல ஆசைக்கூடாதுன்றத ஆண்டாள் சாதிச்சா. அதையே தான் தாயார் சொல்றா, சிற்றின்பத்துல ஆசைக்கூடாது. என்ன சிற்றின்பம், லோகத்துல உள்ள வாழ்க்கைலாம் என்ன இன்பம் அப்படின்னா, அதாவது இந்த மனுஷியாளுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு உலகத்துல பார்க்கும் பொழுது, மனுஷியர்களும் சாப்பிடுறா அவைகளும் சாப்பிடுகிறது, மனுஷியர்களும் குடும்ப விவகாரங்கள்லாம் பண்றா அவைகளும் அவர்களுக்கு அந்த மிருகங்களும் குடும்ப விவகாரங்கள்லாம் பண்றது. இப்ப மனுஷனுக்கு என்னதான் வந்து தனிப்பட்ட விஷயம் அப்படின்னா, ஆகாரம் நித்ரா அதாவது தூக்கம், அவைகளும் தூங்குறது நாமும் தூங்குறோம். அப்ப என்ன நமக்கு வந்து முக்கியமானது அப்படின்னா புத்தி தான். இந்த புத்தி தான் வந்து விசேஷிச்ச நமக்கும் அவைகளுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால மனசை திருப்பி என்ன நமனம் பண்ணு, நமனம் பண்ணுனா என்னை வணங்கு அப்படின்னு தாயார் காண்பித்த பொருள். அதே மாதிரி திருணம் அந்தரத்கிருத்வா, தாயார் வந்து இப்ப புத்திஹி ஆச்சார வர்ஜிதான்றது சொன்னா இல்லையா, அதாவது பண்பாடற்ற அறிவு வீண்டதை எப்படி காண்பிக்கிறான்னா, நீ நல்லா படிச்சிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன், அப்ப உனக்கே தெரிய வேண்டாமா, மற்றவனுடைய மனைவியை வந்து கவர்றதுன்றத போல ஒரு மிக கொடிய விஷயம் எதுவும் லோகத்துல இல்ல, இதனால என்ன நடக்கும்னா நாளைக்கு உன்ன வந்து ராமன் வந்து உன் குலத்தையே வந்து அழிக்க போறார், அழிச்ச உடனே எல்லா ஜனங்களும் என்ன சொல்லுவா உன்னை பார்த்து அப்படின்னா, ஏவம் துவாம் பாப கர்மாணம் பக்ஷயந்தி நிகிருதா ஜனாஹ ஜிஷ்டே தத்யசனம் பிராப்தா ரௌத்ரைத்ய வஹர்ஷிதாஹ. இந்த கொடியவனான ராவணன் ஏன் அழிஞ்சான்னா, இவன் பண்ண பாப செயல்கள்னால அழிஞ்சான்னு உனக்கு கீழ்பட்ட எல்லா ஜனங்களும் உன்னை வெய்வா, உன்னை ரொம்ப திட்டி பேசுவா, அதற்கு முன்னாடி நான் சொல்றத கேளு, நீ இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுடு அப்படின்னு தாயார் முதல்லயே அவனுக்கு காண்பித்தா. அததான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், சிற்றின்பத்துல ஆசை வச்சிருந்த அப்படின்னா அந்த சிற்றின்பம் உன்னை அழித்து விடும். அதாவது ஆழ்வார் சொல்லும் பொழுது சொல்ற, ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம், பாவியேனை பழனி காட்டி படுப்பாயோ, தாவி வையம் கொண்ட தடந்தாமரை கட்டே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ அப்படின்னு கேட்கிற. அதாவது இந்த ஐந்து இந்திரியங்கள் இருக்கு, இந்த இந்திரியங்கள், இந்திரியங்கள்னா வேற ஒண்ணும் இல்ல, சென்சஸ் நாங்க இருக்கக்கூடிய கண்ணால பார்க்கறது, மூக்கால நுகர்றது, காதால கேட்கறது, வாயால பேசறது, அதே மாதிரி தொடு உணர்ச்சி, இப்படி இருக்கக்கூடிய இவைகள்னா பகவானுக்காக பயன்படணும். எப்படி அப்படின்னா ஆழ்வார் சொல்லும் பொழுது கண்ணால எம்பெருமானுடைய விக்கிரகத்தையே பார்க்கணும். அதனாலதான் தாயார் சொல்லும் பொழுது சொல்றா, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை சீதை சொன்னான். அதாவது நீ என்கிட்டேந்து மனசை திருப்பி இந்த தவறான காரியத்துல ஈடுபடாம இரு, அப்படி ஈடுபட்டேனா உனக்கு வரக்கூடிய பிரத்யவாயத்தை சொன்னான். அதே மாதிரி ஆண்டாள் என்ன சொன்னா, அங்கேயும் பண்ணக்கூடாதது பண்ணக்கூடாது, நீ உண்ணும் பாலுண்ணும் சாதிச்சான். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ல வேண்டாமா, நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்து. அதாவது எம்பெருமான பத்தின விஷயங்களை நீ நன்னா தெரிஞ்சுக்கோன்றதா அவ ரெண்டு பேருமே சொன்னான். அதாவது ஐயம் பிச்சைன்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னன்னா, ஐயம்ன்றது ஆச்சாரியன் பண்ணக்கூடிய உபகாரம், பிச்சைன்னு சொல்லக்கூடியது பாகவதால் பண்ணக்கூடிய உபகாரம். தாயார் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றா, இந்த இந்த ஊர்னு இருக்க, இப்ப இந்த லங்காப்பட்டினம்னு ஒண்ணு இருக்க, இதுல எந்த நல்லவர்களுமே ஒத்தங்கூட வாயில்ல, இஹ சந்தோ நவா சந்தே சதோவா நானு வர்த்தசே, இங்க சத்துக்கள் ஒத்துருக்கூடவா இல்ல, அல்லது சத்துக்கள் நிறைய பேர், ஏன்னா ஹனுமார் இங்க உள்ள வரும்பொழுது இதெல்லாம் ஹனுமார் பார்த்துட்டு இருக்க. இப்ப இந்த சீனை நீங்க அப்படியே மனசுல கற்பனை பண்ணி பாருங்க, ஹனுமார் அந்த விருட்சத்து மேல உட்கார்ந்துட்டு ராவணன் சீதை கிட்ட பேசினத கோணல் மாணலா பேசுறான், அவனுடைய பேச்சு ரொம்ப கேட்க முடியாத அளவு இருக்கு. அந்த பேச்செல்லாம் கேட்ட தாயார் ரொம்ப பொறுமையா புல்லால அவனுக்கு உணர்த்தறா பொருளை, முதல்ல புல்ல கிள்ளி போட்டா அதுவே பெரிய பொருளை உணர்த்தித்து, என்ன அப்படின்னா இந்த புல்லுக்கு சமமானவன் நீ அப்படின்னு முதல் விஷயம் சொன்னான். அடுத்தது என்ன சொன்னா, எப்படி என் எம்பெருமான் வந்து இந்த புல்லுல இருந்து கூட அவதரிப்பான், நிருசிம்மமா வந்தா இப்ப ராகவ சிம்மமா வந்துருவான், ஜாக்கிரதையா இரு அப்படின்னா. அதே மாதிரி நீ என்ன நினைக்கிற, நீ சிற்றின்பங்கள்ல ஈடுபட்டு எல்லாரையும் அழிக்கலாம்னு பாக்குற. அதாவது இந்த சுக்கராச்சாரியார் வந்து எப்படி வந்து வண்டு ரூபம் எடுத்து மகாபலி அழகா பெருமாளுக்கு வந்து அந்த வாமனனுக்கு வந்து இந்த மூன்றடி கொடுக்கும் பொழுது அந்த துவாரத்தை அடைச்சிண்டார், அதாவது அந்த கமண்டலுவை அடைச்சிண்டார். அப்ப பெருமாள் என்ன பண்ணார், புல்லால குத்தி அவருக்கு உணர்த்தினார். அத போல இந்த புல்லுக்கு சமமானவன் நீ, அதனால நீ கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி அவன் தாயார்கிட்ட என்ன சொன்னா, நீ கவலைப்படாதம்மா, உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துடுறேன், உன் பொருட்டு நான் ஜனகனுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்குறேன், இந்த உலகத்துல ரத்னங்கள் இருக்கு, தனங்கள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து நான் உனக்காக ஜனகனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நீ கொடுக்கற பொருள் எல்லாம் எங்க விதேகாலுக்கு புல்லுக்கு சமமானது. ஏன்னா விதேகால் தாயாருக்கு வைதேகின்னு பேர், யாருக்கு, சீதைக்கு. ஏன் அப்படின்னா அவ தேகம் இருக்கும் பொழுதே, உடல் இருக்கும் பொழுதே உடல் வேறு ஆத்மா வேறு என்ற நல்லறிவு படைத்தவர்கள். எங்க அப்பாவுக்கு நீ கொடுக்கறதெல்லாம் புல்லுக்கு கூட சமானம் இல்லைன்றத காண்பித்தா. இப்படி புல்லால் உணர்த்திய பொருள் நிறைய இருக்கு, அது அப்புறம் புல்லால் உணர்த்திய பொருள் போயிடும். இப்ப நாம பார்க்க வேண்டியது என்ன, இந்த இடத்துல புத்திஹி ஆச்சார வர்ஜிதா, அதாவது நீ நல்லவனா இல்லை அப்படின்னா உனக்கு வரக்கூடிய அழிவை யாராலும் தடுக்க முடியாதுன்னா. அப்ப நாம என்ன பண்ணணும்ன்றத தாயார் சொல்லணும் இல்லையோ ராவணனுக்கு. அப்ப பிச்சைய சொல்லி காமிச்சுட்டா தாயார், அதாவது இங்க ஒரு பாகவதர் கூட இல்லையா அப்படின்னு கேட்டா. சந்தோ நவாசந்தி இருக்கா, நிறைய பேர் இருக்கா. அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதாவது இங்க விபீஷணன் பல நன்மைகளை எடுத்து வந்து அந்த ராவணனுக்கு சொன்னான், ஆனா விபீஷணன் சொன்னது எதுவுமே கேட்கப்படல. அதே மாதிரி இங்க பல, அதே மாதிரி பின்னாடி கும்பகர்ணன் சொல்றான், எத்தனையோ சத்துக்கள் இருக்கலாம், சத்துக்கள் இருந்தாலும் அவர்கள் பேச்சை நீ மதிக்கல அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். புத்திஹி ஆச்சார வர்ஜிதா, அது விபரீதா, விபரீதத்தை தான் உனக்கு கொண்டு வரும். அதாவது பண்பாடே இல்லாம நீ நடந்துட்ட அப்படின்னா உனக்கு பெரிய அழிவு நிச்சயம்ன்றத காண்பித்தா. அதே மாதிரி ஆண்டாள் சொல்றா, நெய்யுண்ணோம் பாலுன்றோம்ன்றதுனால சிற்றின்மங்கள்ல ஆசை வைக்காத பகவானையே நாம் எண்ண வேண்டும்ன்றத காண்பித்தா. அததான் கடைசியில சொல்லும் பொழுது, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி, நாம் உய்ய வேண்டிய விஷயத்தை எண்ணி, எதில் உய்ய வேண்டும், எம்பெருமானை அவனுடைய விஷயங்களை கேட்டு கேட்டு உய்ய வேண்டும். எப்படி எப்படி உய்ய வேணும்ன்றத இங்க தாயார் சாதிக்கிறா. உனக்கு நீ வாழணும்னு நினைச்சேன்னா அப்ப நான் உனக்கு வழி சொல்றேன். விதித சக தர்மஜ்ஞஹ சரணாகத வத்ஸலஹ தேன மைத்ரி பவது தே யதி ஜீவிதும் இச்சசி பிரசாதயஸ்வஸ்வம் சைனம் சரணாகத வத்ஸலம் நாம் சாஸ்மை பிரயதோ பூத்வா நிர்யாயத நிர்யாயிதும் அர்ஹசி. அதாவது நீ வந்து ஒருவேளை வாழணும்னு நினைச்சேன்னா சரணாகத வத்ஸலனான ராமனை வந்து சரணாகதி பண்ணு. அதாவது மாம் சாஸ்மை பிரயதோ பூத்வா நிர்யாதையும் அரசி, உனக்கு வந்து வாழணும்ன்ற ஆசை இருந்ததுன்னா சரணாகத வத்ஸலனான ராமன் கூட சக்கியத்தை பண்ணு. என் எம்பெருமான் இந்த புல்லு மாதிரி பாப்பேர் நீ பண்ண பாபத்தை, அதுவும் புல்லால உணர்த்திய பொருள், புல்ல எதுக்கு கிள்ளி போட்டான்னா இந்த புல்ல போல நினைப்பார் நீ பண்ண பாபத்தை, அதனால நீ பாபத்தை கண்டு பயப்பட வேண்டாம், என்னை கவர்ந்துட்டியேன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம், உன்னை பெருமாள் நிச்சயம் மன்னிச்சிருவார் அப்படின்னு புருஷகாரம், புருஷகாரம்னா ரெக்கமெண்டேஷன் பண்றது தாயாருக்கு ஒரு பெரிய தனிப்பட்ட சிறப்பு. தாயார் பெருமாளோட சேர்ந்து நாம பண்ணக்கூடிய அந்த சரணாகத்தியையும் ஏத்துக்கிறான். காக்காசுரன் எப்படி தப்பிச்சான்னு லோகத்துக்கே தெரியும். காக்காசுரன் தப்பிச்சதுக்கு காரணம் பிராட்டி, பிராட்டி மாத்திரம் இல்லைன்னா காக்காசுரன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கேயும் தாயார் குருவா நின்று இவனுக்கு நல்ல உபதேசங்கள் எல்லாம் பண்றான். அதாவது ஸ்ரீன்ற மகாலட்சுமிக்கு ஸ்ருணோதி ஸ்ராவயத்தின்னு ரெண்டு இதுவும் உண்டு. நம்ம கேட்கும்படி பண்றான்னு தாயாருக்கு பேர். கேட்கும்படி பண்றான்னா என்ன கேட்கும்படி பண்றானா, எம்பெருமானுடைய குணங்களை கேட்கும்படி பண்றான். அததான் இங்க ராவன்கிட்ட சொல்றா, நீ என்ன நினைக்கிற, பெருமாள் வந்து எனக்கு சமமானவன் இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்ன, ராமன் வந்து கதஸ்ரீ, அதாவது ஸ்ரீயே இல்லாதவன், எல்லாத்தையும் இழந்தவன் அப்படின்னு சொன்ன இல்லையா. அப்படி இல்லப்பா, ராமன் எப்படிப்பட்டவன்னா நான் இப்போ உனக்கு சொல்றேன் நீ என்ன பண்ணேன்னு. ஆசிரமம் து தயோஷூன்யம் பிரவிஷ்ய நரசிம்மயோஹோ கோச்சரம் கதையோஹோ பிராதோஹோ அபநீதா துவயாதம. நீ என்னை எப்ப கூட்டின்னு வந்த தெரியுமா, அதாவது என்னை எப்ப இங்க அங்கிருந்து தூக்கின்னு வந்த தெரியுமா, ஆசிரமம் தயோஹோ சூன்யம், அந்த ரெண்டு பேரும் ஆசிரமத்துல இல்லாத பொழுது நீ என்னை வந்து அந்த ஆசிரமத்திலிருந்து அந்த நரசிம்மயோகம், அந்த ரெண்டு நரசிம்மாக்கிருத்திகளான அவர்கள் ரெண்டு பேரும் இல்லாத போது என்னை தூக்கின்னு வந்த. அப்ப என்னை எப்ப நீ அபனீதா துவயாதம அதமனான நீ என்னை எப்ப கொண்டு வந்தேன்னா, அவர்கள் இருக்கும் போது இல்லை அவர்கள் இல்லாத போது. அதனால நீனே தெரிஞ்சுக்கோ, ராமன் சாமான்யமானவர் இல்லை, ராமன் நல்ல பராக்கிரமசாலி. எப்படிப்பட்ட பராக்கிரமம்னா, முன்பு எப்படி மகாபலியினுடைய பராக்கிரமம் விஷ்ணுவின்ற அந்த திரிவிக்ரமனால அபகரிக்கப்பட்டதோ அதே போல உன்னுடையதும் அபகரிக்கப்படும். புத்திஹி ஆச்சார வர்ஜிதா விபரீதா, அதாவது ஆச்சார வர்ஜமா நீ காரியம் பண்ண அப்படின்னா உனக்கு நிச்சயமாக அழிவு நிச்சயம்ன்றதை காண்பிக்கிறதுக்கோசரம் இந்த இடத்துல சொன்னா. அதே நேரத்துல இந்த இடத்துல மனசினாலேயும் வாக்குனாலேயும் உடம்பினாலேயும் பகவானான நமக்கு, அதாவது சீதைக்கும் ராமனுக்கும் நாம நல்லதையே பண்ணணும்ன்றத காண்பித்தா. அதாவது என்னை எம்பெருமான் கிட்ட கொடுத்துடுன்னு வாக்கால சொன்னா, அதே மாதிரி திருணமந்திரத்தை கிருத்வா அப்படின்னு சீதை வந்து மனசனால எப்படி வந்து அந்த தான் வந்து பெருமாளையே நினைச்சென்று இருந்ததுனால நீ எம்பெருமான் திருவடிகள்ல தான் என்னை சேர்ப்பிக்கணும் அப்படின்றத காண்பித்தா. அதனாலதான் அவன் திருப்பி திருப்பி ராமனை பத்தி சொல்லி சொல்லி வந்து சீதையுடைய மனசை கலைக்க பார்த்தான். ஆனா சீதையினுடைய மனசுல இருந்த எம்பெருமானான ராமன் யாரு அப்படின்னா, முன்னாடி திருவிக்ரமா அவதாரம் எடுத்தாரு அந்த ராமன் தான் வந்து, அவர் தான் இப்ப ராமனா வந்திருக்க. அவர் முதல்ல திருவிக்ரமனா வந்து தேவர்களுடைய சரணாகதியை ஏத்துண்டார். இப்ப என்னுடைய சரணாகதியை ஏத்துண்டு, அதாவது தேவர்களுடைய சரணாகதியை ஏத்துண்டு இப்ப லங்கைக்கு வரப்போற, நீ ஒழுங்கா வாழணும்னு நினைச்சா எம்பெருமான் கிட்ட கொடுத்துடு என்ன அப்படின்னு சொல்லி, நீ அப்படி என் பேச்ச கேட்கலன்னா நீ எம்பெருமான அடையிறது நிச்சயம் நடக்காதுன்றத சொல்லி பகவான்னால நல்ல கொடியதான தண்டனைக்கு ஆட்படுவேன்றதை எடுத்து காண்பித்தா. இதனால நீ சாதுக்களினுடைய தர்மத்தை கடைபிடிக்கணும், அதாவது புத்தியை வந்து தவறான வழியில பயன்படுத்தக்கூடாது. சாது தர்மம் அவேக்ஷஸ்வ சாது சாது பிரதம் தவ, சாதுக்கள்னு சொல்லக்கூடியவா யாருன்னா பகவான். இக சந்தோ நவாசந்தின்னு கேட்டா இல்லையா, சத்துக்கள் ஒத்தர் கூட இல்லையா இந்த உலகத்துல அப்படின்னு கேட்டா இல்லையா இந்த லங்கையில. ஏன் அப்படின்னா, சத்துக்கள்னா யாரு அப்படின்னா பகவானை உள்ளது உள்ளபடி அறிந்தவர்கள் சத்துக்கள். அப்ப சாதுக்களினுடைய தர்மம் என்ன அப்படின்னா பகவானை உள்ளது உள்ளபடி அறிதல். அத விபீஷணன் அறிந்திருக்கான், விபீஷணன் பேச்ச கேட்டாவது மாறிடும். இல்ல அப்படின்னா திருஜடை அறிந்திருக்காள், அவள் பேச்சையாவது கேட்கணும். கும்பகர்ணன் அறிந்திருந்தான், அவன் பேச்சையாவது கேளு. இப்படி எல்லார் சத்துக்களுடைய பேச்ச கேட்டு உன்னுடைய மனசை மாத்திக்கோ. நான் உனக்கு காம வயப்படணும்னு நினைக்காத, நிவர்த்தய மனோமத்தாக உன் மனசை மாத்திண்டு என்னை நமனம் பண்ணு, அதாவது என்னை நீ வந்து வணங்கு, அதுதான் உனக்கு வந்து சரியான காரியம்னு சொல்லி அவனுக்கு ஹிதத்தை உபதேசம் பண்ணா. வையத்து வாழ்வியர்கள்லையும் ஆண்டாள் ஹிதத்தையே உபதேசம் பண்றா. என்ன அப்படின்னா, நம்மளுடைய புருஷார்த்தம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம செய்யும் கிரிசைகள் கேளீரோ, செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேளுங்கோன்னு சொல்லி, செய்யக்கூடாதவைகளையெல்லாம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம்னு சொன்னது எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்மளுடைய மனசு போகக்கூடாது, அதாவது தற்புகழ்ச்சி கூடாது. ராவணன் என்ன பண்ணா, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோன்ற இடம் எப்படின்னா தற்புகழ்ச்சி கூடாது. ராவணன் என்ன சொல்லிண்டா, நான் யாரு தெரியுமா அப்படின்றத முன்னாடி சர்க்கத்துல ரொம்ப அழகா வந்து தன்னை பத்தின பெருமைகளை எல்லாம் பேசிண்டான். நான் எல்லாரையும் வந்து ஜெயித்தவன், அதனால என்னுடைய கீர்த்தி வந்து முன்னாடி எப்படி வந்து பகவானால அபகரிக்கப்பட்டதோ, இந்த இப்ப அபகரிக்கப்படாது அப்படின்னு நினைச்சிருந்தான். அப்பதான் தாயார் ரொம்ப அழகா சொல்றா, நீ அப்படி நினைக்காத, ராமன் கருடனை போன்றவன், நீ பாம்ப போன்றவன், உன்னை ராமன் தூக்கிண்டு போப்பறான். ராட்சசேந்திர மகாசர்பானு சராம கருடோ மகானு உத்தரிஷ்யதி வேகேன வைணதேய இவோரகான். எப்படி வந்து இது ஒரு க்ஷணம் அந்த கருடன் வந்து இப்படி தூக்கிண்டு போவான்றது தெரியாதோ, அதை போல உனக்கு நடக்க போறது. ஜாக்கிரதையா இரு, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம், தற்புகழ்ச்சி பேசாத, ராமனை பத்தின உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. தீக்குறளை சென்றோதம், அவனை பத்தின தவறான விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது. ராமன் கிட்ட நீ பயந்து, ராமன் கிட்ட ரொம்ப பணிவோட அவன்கிட்ட என்னை ஒப்படைச்சுடு அப்படின்றத சொல்றா போல இருக்கு தாயாரனுடைய இந்த விஷயம். அதேதே ஆண்டாலும் தன்னை வந்து எப்படி எம்பெருமான்ற சமர்ப்பிக்கணும், அதாவது தான் எப்படி இருக்க வேண்டும்னு இந்த விரதத்துக்கு உள்ள செய்யாதவைகளையும் செய்யக்கூடியவைகளையும், அதாவது எதெல்லாம் பண்ணக்கூடாது எதெல்லாம் பண்ணணும்ன்றதை எடுத்து காமிச்சா. அதே மாதிரி இங்க சீதாதேவியும் எதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, எப்படி ராமன் கிட்ட போய் என்னை சமர்ப்பிக்கணும்ன்றதை எடுத்து காண்பித்தா. அதனால இந்த இரண்டு சர்க்கங்களும், அதாவது 21வது சர்க்கம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டத்திலையும் அதே நேரத்தில் இந்த 2வது பாசுரமும் நல்லா பொருந்தினா மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு தெரிஞ்சின்ற விஷயம் என்னன்னா, ரொம்ப ஆச்சாரத்தோட புத்தி, புத்திர் ஆச்சார வர்ஜிதா விபரீதா, அதாவது பண்பாடற்று புத்தி இருக்கக்கூடாது, பண்பாடோட நடந்துக்கணும்னு சொல்லி சாஸ்திர பிரகாரம் உள்ள பெரியவர்கள் சொல்படி கேட்கணும். சந்தா சத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த தேசத்துல இருந்து அவர்கள் சொற்படி நாம கேட்டு நடக்கணும்ன்றதையும் இன்னைக்கு விஷயமாக பார்த்து நிறைவு செய்யும். கவிதார்க்கிக சேமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.